பத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டில் மேலே முத்து மால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும் பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும் ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்ச ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சா நாம் படிச்ச நாம் படைச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதான் ஏடெடுத்து படிச்சதில்லை சாட்சி இந்த பூமிதான் தொட்டில் மேலே முத்து வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்லை சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்லை தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுக தாங்கிடுமா உடனே தாயழுவா ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா தொட்டில் மேலே முத்து மால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டில் மேலே முத்து மால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட